சிந்தும் சூரியன் அது உந்தன் தாய், பூக்களின் ராணுவம் அது உந்தன் மேனியோ, கண்ணே உன் நெஞ்சமோ கடல் கொண்ட ஆழமோ, நம் சொந்தம் கூடுமோ நிழலாகுமோ. காதல் மழை பொழியுமோ, கண்ணீரில் நிரம்புமோ, அது காலத்தின் முடிவல்லவோ. தாளத்திலே சேரவா, ஓ ஆடிசினான் பாடவா.